மேலும் இந்த குழுவோட மிக முக்கியமான நோக்கம் உற்பத்தியாளனுடைய முழு சுதந்திரத்தை பாதுகாக்கிறதும், அதுபோலவே உற்பத்தி செய்கின்ற பொருளின் மிக உயர்ந்த தரத்தையும் சுவையையும் கொண்டு வர வேண்டும் என்பதும், நுகர்வோனுக்கு எவ்விதத்திலும் கலப்படமில்லாத முழுமையான தூய்மையான உற்பத்தி முறைகளை காண்பிக்க வேண்டும் என்பதும், அவனுக்கு அந்த உற்பத்தி பொருளினுடைய தரம் மற்றும் பண்புகள், உற்பத்தி செய்கின்ற மனிதனுடைய தரம், உற்பத்தி செய்கின்ற சூழல் எல்லாவற்றையும் முழுமையாக அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதும் இந்த குழுவினுடைய நோக்கம். உற்பத்தியாளர் நலனும் நுகர்வோர் நலனும் முழுமையாக பாதுகாக்கப்படுவதற்கு ஒரு வழி உற்பத்தியாளனுடைய முகவரி, அவன் உற்பத்தி செய்யும் இடம், உற்பத்தி செய்கின்ற விதம், இவை அனைத்தும் நுகர்வோனுக்கு தெரிந்திருந்தால் மட்டுமே அதற்குரிய மிகச்சரியான விலையை அவன் கொடுக்க தயாராக இருப்பான் என்பதோடு, மிகச்சரியான பொருளை தேர்ந்தெடுக்கும் உரிமை அவருக்கு இருக்கிறது என்பதும் தெளிவாக தெரிகின்ற ஒரு செய்தி. அதை இந்த உற்பத்தியாளர் நுகர்வோரை ஒன்றிணைக்கும் விதமாக நாம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறோம். சரியா? அதனால் தயவுசெய்து உற்பத்தி செய்கின்ற பொருள்களை வாங்கும் இடம், உற்பத்தி செய்கின்ற விதம், அவர்களுடைய முகவரி, இது எல்லாம் நுகர்வோருக்கு தெரிந்திருந்தால் மட்டுமே அதனுடைய தூய்மைக்கும் தரத்திற்கும் உத்தரவாதம் அளிக்க முடியும். அப்படி ஒரு உத்தரவாதத்தை நுகர்வோர் எப்போது பெற்றுக்கொள்வார் என்றால், உற்பத்தியாளர்களின் முகவரியும் உற்பத்தியாளர்களுடைய சூழலும் உற்பத்தி செய்கின்ற இடத்தினுடைய தரமும் எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் விரும்பினால் சென்று பார்த்து கொள்ள முடியும் என்ற சூழல் வரும்போது மட்டுமே அந்த உற்பத்தியினுடைய தரத்தை அவர்கள் வந்து உறுதியாக நம்ப முடியும். அப்படிப்பட்ட ஒன்றாக இந்த குழு இருக்க வேண்டும் என்பது இந்த குழுவை நாம் தொடங்கியதனுடைய மிக முக்கியமான நோக்கம். சரியா? அதனால் இடையில் வாங்கி விற்கிறது தவறாக பண்ணா அப்படின்னா தவறு கிடையாது. ஆனால் வாங்கி விற்கிறவங்க உற்பத்தியாளர்களால் முடியாத போது மற்றவங்க ஒரு ஒன்று சேர்ந்து ஒரு ஒன்றியமாக ஒன்றிணைந்து ஒரு சங்கமாக அல்லது குழுவாக அந்தந்த பிரதேசங்களில் ஒரு அங்காடியாக துவங்குவதில் குற்றமில்லை. அந்த அங்காடியிலிருந்து இந்த இப்போது ஒரு கூட்டுறவு அங்காடி வந்து கூட்டுறவு ஒன்றியம், உற்பத்தியாளருடைய ஒன்றியம் வந்து அந்தந்த பகுதியில் கூட திறந்து வைக்கலாம். அவங்க அந்தந்த பகுதியில் விளையிற பொருட்கள் அந்த உழவர்களுடைய பெயர்களோடு அந்த பொருட்களை வந்து அவங்க விற்பனைக்கு அனுப்பலாம். இப்படி செய்கிறதன் மூலமாக தான் அந்த பொருள் உற்பத்தி செய்கின்ற பொருளினுடைய தரத்தை காப்பாற்றுவதற்கும் உற்பத்தியாளர்களை வந்து வலுப்படுத்துவதற்கும் பயன்படுவது. தரமற்ற ஒரு பொருளை ஒரு உழவர் உற்பத்தி பண்ணுறதை வாங்கி ஒரு குழு வந்து விற்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி விற்பனை செய்யும்போது குழுவினுடைய நல்ல பேரை மட்டுமே வச்சுக்கிட்டு உற்பத்தியாளர் வந்து தன்னுடைய தரம் குறைந்த பொருளை கூட வித்தர முடியும். இவங்க இயற்கையான பொருளை விற்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால் நுகர்வோருக்கு வந்து குற்றமற்ற முறையிலும் மிக நேர்மையான முறையிலும் பொருளை உற்பத்தியை அனுபவிக்கிற உரிமை இருக்குது. அது எப்படி தயாரிக்கப்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கிற உரிமை இருக்குது. அந்த மாதிரி ஒரு உரிமையை கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை அப்படிங்கிற அடிப்படையில் அந்த இரண்டையும் செவனே செய்யணுங்கிறதாக தான் அந்த குழுவை துவங்கியிருக்கோம். என்னுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.